அந்த பறவையை போல நாம் வாழ வேண்டுமடா. இதோ இந்த அலைகளை போல நாம் வாழ வேண்டுமடா. உன்னை நீ அறிந்தால் போராடலாம். ஆயிரத்தில் ஒருவன் இங்கு யாரு யாரு வந்தது யாரு எஸ்டி யாரு.